அலங்காரம் அபிஷேகம் அர்ச்சனை ஆரம்பம். அலங்காரம் அபிஷேகம் அர்ச்சனை ஆரம்பம். மோகம் உண்டு மன்மதனின் யாகம் உண்டு. கல்யாணமும் வைபோகமும் இந்நாளும் என்னாலும் கொண்டாடத்தான். அலங்காரம் அபிஷேகம் அர்ச்சனை ஆரம்பம். அலங்காரம் அபிஷேகம் அர்ச்சனை ஆரம்பம். மோகம் உண்டு மன்மதனின் யாகம் உண்டு. கல்யாணமும் வைபோகமும் இந்நாளும் என்னாலும் கொண்டாடத்தான். வீணை கொண்டு உன்னது ராகம் ஒன்று நீ பாட நான் கூட என் தேகம் துள்ளாதோ. உன்னித வீணை கொண்டு உன்னது ராகம் ஒன்று நீ பாட நான் கூட என் தேகம் துள்ளாதோ. மடிவிழும் கொடியினி மலரிகள் வழி பணிவிழும் பொழுதினி பலவித சுகம். மடிவிழும் கொடியினி மலரிகள் வழி பணிவிழும் பொழுதினி பலவித சுகம் உண்டாகவும் கொண்டாடவும். அலங்காரம் அபிஷேகம் அர்ச்சனை ஆரம்பம். மோகம் உண்டு மன்மதனின் யாகம் உண்டு. கல்யாணமும் வைபோகமும் இந்நாளும் என்னாலும் கொண்டாடத்தான். சந்நிதி வாசல் வந்து சம்மதம் கேட்டாய் இன்று. நான் ஏங்கு நீ தாங்க என்னை நாணம் கொள்ளாதோ. சந்நிதி வாசல் வந்து சம்மதம் கேட்டாய் இன்று. நான் ஏங்கு நீ தாங்க என்னை நாணம் கொள்ளாதோ. ஒரு புறம் கழுவிட அருகினில் வரும் அறுபுறம் அழுவிட அழகிய மலர். ஒரு புறம் கழுவிட அருகினில் வரும் அறுபுறம் அழுவிட அழகிய மலர். கொத்தாடவும் முத்தாடவும் தேனும் பாலும் தேவை என்ன. அலங்காரம் அபிஷேகம் அர்ச்சனை ஆரம்பம். முக்கனிச்சாரும் இங்கே மூவகை பாலும் இங்கே. நான் கண்டேன் தேன் உண்டேன் என் தாகம் தீராதோ. சந்தோஷம் அலங்காரம் அபிஷேகம் அர்ச்சனை ஆரம்பம்.